அண்டிப்பட்டி கணவா தாத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே. அம்மா அன்பு செல்வி, உங்க ஊர்ல வயசு பிள்ளைகளுக்கு முடியாம வராதா? காலையில இருந்து கிணறு வேட்டைகளுக்கு பார்த்து ரொம்ப டயர்டாயி போச்சு. அண்டிப்பட்டி கணவா தாத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே, நான் உச்சந்தலையில் சத்தியோ செஞ்சும் அச்சம் தீரலையே. அண்டிப்பட்டி கணவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.